अस्मान् वेङ्कटनाथ यत्कविता क्रियते सिधि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाकृति तामाङ्गदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुधयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रशचारिमूर्तिम् गोपालदेशिकशिखामणिमाश्रयामहा अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मांसुधारे निरवधिकरुणाब्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। ஸ்ரீதேசிக திவ்ய சகஸ்ரநாமத்துல கடைசியாக நாம் பார்த்த ஒரு 150 திருநாமங்கள் கிட்டத்தட்ட ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து உள்ள விஷயங்கள். ஸ்ரீ தேசியனுடைய கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயங்களை எல்லாம் தொகுத்து இந்த தேசிய திவ்ய சகஸ்ரநாமத்தை சாதிச்சிருக்கார். அதுல தேசிய சாதிச்ச எல்லா விஷயங்களையும் தொகுக்கணும் அப்படின்னா அதுக்கு சகஸ்ரநாமம் போராது, லட்சணாமம் கொடுத்தாலும் போராது. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு சூக்ஷத்தை சுவாமி தேசியம் வச்சிருக்க. தயாசதகம் 108 ஸ்லோகம் அப்படின்னா 108 ஸ்லோகத்திலையும் 108 சூக்ஷமான அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி எத்தனை ஸ்தோத்திர பாடங்கள், அது தவிர எத்தனை கிரந்தங்கள், தமிழ்ல எத்தனை பிரபந்தங்கள், இதெல்லாம் எடுத்து பார்த்தா தேசியம் சாதிச்ச அர்த்தங்கள் அநேகம், அனந்தம். தேசியம் சாதிச்ச அர்த்தங்களை வச்சு, தேசியம் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு இந்த சகஸ்ரநாமத்தை பண்ணும்போது சாதிச்ச அர்த்தங்கள் அனந்தமா இருக்கிறபடினால சகஸ்ரநாமம் அனந்தமா தான் ஆகும், முடிவில்லாத போகும். ஆனால் கூட திருக்குழந்த தேசிகன் பிரதானப்பட்ட சில விஷயங்களை மாத்திரம் எடுத்து தொகுத்து சகஸ்ரநாமமா கொடுத்துருக்கார். அதுவும் ஒரு பரம கருணை அப்படின்னு சொல்லணும். விஸ்தாரமா சொல்றவாளுக்கும் ஒரு பரம கருணை இருக்க மாதிரி சுருக்கமா சொல்றவாளுக்கும் ஒரு பரம கருணை இருக்கு. நம் போன்றவர்களுக்கு சுருக்கமா சொன்னாதான் தேவையா இருக்கு. அப்போ மற்ற விஷயத்தையும் சொல்லல திருக்குறள் தேசியம் கோடிட்டு காமிக்கிறார். பிரதானமான சில கிரந்தங்களை மாத்திரம் கொஞ்சம் நிறைய திருநாமங்களை வச்சு பராமர்சம் பண்றார். சதூஷணி கிரந்தத்துல எத்தனை வாதம் இருக்கோ அத்தனை திருநாமம், ஒரு வாதத்துக்கு ஒரு திருநாமம், எத்தனை வாதம் இருக்கோ அத்தனை திருநாமம் அப்படின்னு வச்சார். தத்துவ உத்தாரங்களாகவும் கிரந்தங்களுடைய விஷயங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு திருநாமம் அப்படிங்கிற ரீதியில போனார். ஆனா அப்போ 500 அதனால ஒவ்வொரு விஷயமா எடுத்து சாதிக்கிறார். அதே மாதிரி நியாய சித்தாந்தம்னு கிரந்தம் இருக்கு, நியாய பரிசுத்தின்னு கிரந்தம் இருக்கு. இதுல இருக்க விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னா அனந்தமா போகும். அதனால பெரிய அளவுல அதெல்லாம் சொல்லல. தத்துவ உத்தாரத்தை சொன்னபடினாலேயே முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்தாச்சு என்று நினைச்சார். அடுத்து ரக்ஷா கிரந்தங்களை எடுத்து அந்த விஷயங்களை தொகுத்து திருநாமம் சாதிக்கும் போது பல விஷயங்கள் இருக்கு. அதில் ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷை பற்றி விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். இதுல என்ன தெரியலன்னு கேட்டா இந்த கிரந்தத்தில் அத்தனை முக்கியமாக திருக்குழந்தை தேசிகள் திருவுள்ளம் பற்றி இருக்கார். ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீகத்தை மிச்சபடி செய்ய வேண்டிய நம்மளுடைய அனுஷ்டானங்களை பற்றி அழகா எடுத்து காமிக்கிறது. அதனால எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிற அப்படின்னால இது கொஞ்சம் நிறைய திருநாமங்கள்ல சொல்லலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாருன்னு தோன்றது. அவர் திருவிழம் அதுவா இருக்கும்னு தோன்றது. ஏன்னு கேட்டா நித்தியகர்மானுஷ்டானங்கள் விடாம செய்யணும் அப்படின்னும் அதை செய்யாதான் அது தோஷம் அப்படின்னும் தேசிகர்கள் சாதிச்சிருக்கார் பல இடங்கள்ல. அப்போ அந்த நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் முதலாளர் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காகவே தேசியன் தீபாந்தராட்சா செஞ்சபதினால தேசிகனுடைய சம்பிரதாயத்தை பின்பற்றி வந்திருக்கிறவாள் இந்த விஷயத்துல ஏமாறக்கூடாது. நான் தேசிக சம்பிரதாயம் அப்படின்னும் அடியன் தேசிக தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கள் நித்தியகர்மானுஷ்டானங்களை விடாமல் பண்ணணும். அதுதானே அவருடைய திருவுள்ளம், அவருடைய சித்தாந்தம் அதுதானே. பண்ணலாம் பண்ணாம வேணா போகலாம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற சித்தாந்தம் இல்லை. இங்க ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோ பின வைஷ்ணவா அப்படின்னு பகவான் சொன்னார். வேதமும் இத்திகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் ஸ்ருதிகளும் என்னுடைய ஆஜ்ஞைகள் அப்படிங்கிற என்னுடைய கட்டளைகள், கட்டாயம் செய்யணும். அதை செய்யறதே கைங்கரியமாக செய்யணும், செய்யறதே பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்யணும் முதலானதெல்லாம் எடுத்து சொல்லி தினசரி அனுஷ்டானம் மித்தருடைய அனுஷ்டானம் எப்படி வரணும் அப்படிங்கறது தேசியம் விஸ்தாரமாக சொன்னபடினால அதில் கூடிய வரைக்கும் விஷயங்கள் எல்லாம் விடாமல் எல்லா விஷயங்களையும் தொகுத்திருக்கார். காத்தால பிரபோதத்திலிருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் ராத்திரி தூங்குற வரைக்கும் முக்காவசி எல்லா விஷயங்களுமே கூட தொகுத்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா விஷயங்கள் இவ்வளவு முடிஞ்சிருக்கோம். அடுத்த கிரந்தம் ஆரம்பிக்கணும். அதுல ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில கடைசியில சுவாமி தேசிகன் முடிவுரையாக சில விஷயங்கள் சாதிச்சிருக்கார். என்ன சொல்லி முடிஞ்சாச்சு? பாஞ்சராத்திர ரக்ஷையில மூணு பாகம் இருக்கு, மூணு பாகத்தையும் முடிச்சாச்சு. மூணாவது பாகம் தான் பெரிய பாகம். மூணாவது பாகத்துலாம் பல இடங்கள் நமக்கு கிடைக்கலங்கிறதையும் பார்த்தோம். புஸ்தகமே நடுவில் கொஞ்சம் விட்டு போச்சு. ஆனா கடைசியில சுவாமி தேசிகன் வந்து அதை முடிக்கும் போது நிகமனமாக, அதாவது முடிவுரையாக சில விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கார். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால அதை வச்சு அடுத்த திருநாமங்கள் வந்திருக்கு. இப்போ 678வது திருநாமத்திலிருந்து ஒரு மூணு திருநாமம் தேசியத்தாய்த்து மூணு விஷயம். துஷ்கரத்வ பரிஜான க்ஷுத்ரம் ஹர்ஷவர்தனஹா பகவத் தர்ம சௌகரிய விசேஷ வியாக்ருதி க்ஷமஹா விஜ்ஞோபசார வைகல்ய யோசாகவச விசாரகஹ. மூணு திருநாமங்கள். இந்த விஷயங்களை இப்ப பார்க்கலாம். நித்திய அனுஷ்டானங்கள் சொல்லி ஆசௌத்த காலத்துல என்ன அனுஷ்டானங்கள் அதெல்லாம் சொன்னார். தீர்த்த காலத்துல எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லிட்டார். இப்போ அடுத்து இந்த திருநாமம் என்ன கேட்டா துஷ்கரத்வ பரிஜான க்ஷுத்த பும் ஹர்ஷவர்தனா தர்மங்களை செய்வது கடினம் என எண்ணி கலக்கம் வரும் புருஷர்களுக்கு மகிழ்ச்சியை வளர்த்தவர். தர்மங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். தர்மத்திய தத்துவம் நிகிதம் குஹாயா, குகையில் ஒழுங்கின்ற மாதிரி தர்மத்துறை தத்துவம் ஒழுங்கின்றிருக்கு. புரிஞ்சுக்கிறது கஷ்டம், செய்யறது கஷ்டம். அதனால சாஸ்திரங்கள்ல பார்த்தா பலதும் பல விதமா சொல்லியிருக்கு. அப்ப எப்படி செய்யறது? இவர் சொன்னதை செய்யறதா, அவர் சொன்னதை செய்யறதா? நைகோ ரிஷி எஸ்ய மதம் பிரமாணம், ஒரு ரிஷி ஒருத்தர் சொன்னார் அதை கேட்கிறான் அப்படின்னு தான் வரவில்லை. எத்தனையோ மகான்கள் பலவரும் பல விதமா சொல்லியிருக்காங்க. அப்ப மேலோட்டமா சாஸ்திரத்தை பார்த்தா கலக்கமா இருக்கும். ஐயோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு இதெல்லாம் முடியாது, நிர்தாரணம் செய்ய முடியாது, நாம பேசாம ஒதுங்கிடலாம் அப்படின்னு தோணும். ஏகம் எதி பவேத் சாஸ்திரம் ஞானம் நிஷ்டம் சயம் பவேத் பகுத்வா விஹசாஸ்திராணாம் ஞான தத்துவம் சுதுர்லபம் அப்படின்னு ஸ்லோகத்தை தேசிகன்னு எடுத்திருக்கார். சாஸ்திரம் ஒன்னா இருந்தால் அப்ப ஞானம் சுலபமா வந்துடும், சந்தேகமே இல்லாம வரும். சாஸ்திரமும் பலவா இருக்கு, சுதுர்கரம் ஞான தத்துவம் சுதுர்லபம் சரியா புரிஞ்சுக்க முடியல. எந்த அனுஷ்டானத்துல எடுத்தாலும் அப்படிதான் இருக்கு நமக்கு. சீஜெயந்தி இப்ப அனுஷ்டானம் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே பலவிதமான சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. ரோஹிணி பிரதானமா, அஷ்டமி பிரதானமா, ரோஹிணியா அஷ்டமி ராத்திரியில சேர்ந்து இருந்தா போருமா, இல்ல ரோஹிணியில கிருத்திகை கலக்காம இருக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் பல மகரிஷிகள் சொல்லியிருக்கா, பல பேர் பல விதமா சொல்லியிருக்கா. எல்லாரும் பிரமாணம் தான், இதை வச்சு நிர்ணயம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப மேலோட்டமா பாக்குறவா என்ன பண்றா அப்படின்னு கேட்டானா, ஞான தத்துவம் சுதுர்லபம் இது புரிஞ்சுக்க முடியாம இருக்கு, ஒரே கலக்கத்தை கொடுக்கறதா இருக்கு, அதனால என்ன விட்டுடுங்கோ நான் இதுகிட்ட வரல, நான் போறேன், என்னால இது முடியாது அப்படின்னு கலக்கமா இருக்கும். சிந்தியத்துக்கு மாத்திரம் இல்ல, சாஸ்திரத்துல எந்த விஷயம் எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும். ஏகாதிசியிலன்னா அதுலயும் பல சித்தாந்தங்கள் இருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலும் சாஸ்திரத்துல இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இருக்கான் ஆன்மீக விஷயத்திலையும் நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் பண்ணிச்சியும் சாஸ்திரம் பார்த்தா பல விதமாக தான் இருக்கும். இப்போ இதை பார்த்து ஜனங்கள்லாம் கலக்கம் படுறாங்களாம். இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒன்று சொன்னால் நான் எதை செய்யறது, ஒரு ஒரு வகையும் ஒன்று ஒன்று எழுதி வச்சாருன்னா நான் எதை செய்யறது, இதை செஞ்சால் அப்போ இது ஒரு சாஸ்திரம் செய்யலன்னு ஆகிடும், அது தோஷமாயிட்டாலும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும், பயமாக இருக்கும், புரியாதுங்கிறது ஒன்று. அதனால பேசாம ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு விடுவானான். அப்படி விடக்கூடாதுங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் வந்து இந்த கிரந்தத்தை சாதிச்சிருக்க, எல்லாரும் என்னென்ன சொல்றாளோ அதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து நித்தியகர்மான ஸ்தானங்கிறது இப்படிதான் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காரு தேசிகன் சாதிச்சு. இந்த முறையில பண்ணா போதும், நாம வேற அதிகப்படி சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்து நம்ம குழப்பிக்க வேண்டாம். இவர் என்ன சொல்லிருக்காரோ காலங்காத்தால எழுந்து இருந்து என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிருக்காரோ அதுதான் இப்படி பண்ணிட்டே இருந்தா போருமா. அது பரம கருணையினால தேசியன் வந்து நமக்காக இந்த உத்தமமான காரியத்தை பண்ணியிருக்க. அதான் இங்க சொல்ற சுத்த பும் ஹர்ஷவர்தனாங்க திருநாமத்தில் கலக்கமற்று இருக்கக்கூடிய மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தவர். இதை பார்த்த உடனே தேசியன் சொன்னதை பார்த்த உடனே எல்லா கலக்கங்களும் போய் ஓ இதுதான் சாஸ்திரம் அப்படிங்கிறது புரியுது. அந்த சாஸ்திரத்தோட தாத்பரியத்தை தேசியம் சொல்லுங்க. நான் சொல்றதா எடுத்துக்கணும், அவ சொல்றதெல்லாம் எடுக்க கூடாது அப்படி கிடையாது. அந்த மகரிஷிகள் சொன்ன மொத்தத்துக்கும் இதுதான் தாத்பரியம். ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்லியிருந்தா கூட அது எதுக்கு தாத்பரியம் ஒண்ணு இருக்கோம், எந்த கருத்துல அவர் சொன்னார் அப்படிங்கிறது இருக்கோம். அந்த கருத்தை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து எல்லாத்தையும் சமன்வயம் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசியம் நிர்ணயம் பண்ணியிருக்காருங்க. இதனாலதான் நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லைனா சாஸ்திரத்தை பார்த்தா எல்லாரும் குழம்பி போயிருப்போம். சுவாமி தேசியமே சொல்ற அதி விதத்தன கம்பீர விவித விகல்ப பகுதர சாஸ்திர சங்கோபஜனித திங்மோக சாந்தையே கதா மாத்திரமிக கிருதம் அனேனைவ பிரஸ்தானேன. காட்டுல போறவனுக்கு பல விதமான இப்படி போகலாமா அப்படி போகலாமா, இந்த பக்கம் மரம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு என்ன எதுவும் புரியாம திங்மோகம் வரும், திக்கே தெரியாது, எது கழுக்க எது வெறுக்கணும் தெரியாது. அடர்த்தியான மரத்துகளுக்கு நடுவில் மாத்திட்டு எந்த பக்கம் போகணும் ஊருக்கு அப்படின்னு தெரியாமா அல்லாடுவான். அவன் ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணி அந்த வழியில காட்டை விட்டு வெளியில போய் ஊருக்கு போயிடறான். அப்படி இல்லைன்னா என்ன அவங்க கேட்டா காட்டுக்குள்ளேயே சுத்தி இருந்துப்பான், வெளியில வரவே வழி தெரியாம கொஞ்சம் இந்த வழியில போவான், அப்புறம் வேற வழியில போவான், அப்புறம் வேற வழியில போவான், கடைசியில் இருக்கிற இருக்கிற வரைக்கும் காட்டிலே சுத்தி வெளியில வர முடியாமல் தவிப்பான். அப்படி இல்லாம அவன் வழி போகணும் அப்படின்னா எந்த திக்கோ அந்த எந்த திக்கு போகணுமோ அந்த திக்கு அவனுக்கு தெரியணும். ஓ இது கிழக்கு இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு தெரியணும். அதே மாதிரி இப்போ சாஸ்திரத்து நடுவில் இருக்கணும், காட்டு நடுவில் விட்டா மாதிரி தான் இருக்கான். இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா, இவர் சொல்றது செய்யலாமா அவரை சொல்றது செய்யலாமா அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் எந்த பக்கம் போடுதுன்னே தெரியாமல் டிங்மோகத்தில் இருக்கான். டிங்மோகம்னா டிக்குன்னு எதுவும் தெரியாமல் எந்த திக்கில் போகணும் எதுவும் தெரியாமல் இருக்கும்போது அப்ப ஒருத்தர் வந்து திங்மா திரை தரிசனம், யோ இதுதான் கிழக்கு பக்கம், இந்த பாதையா பிடிச்சு போங்க, போனா அடுத்து ஒரு கிராமம் வரும், அங்க போய் நீங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாருன்னா சொல்லுவோம் நல்லது, எப்படி சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் நமக்கு காமிச்சிருக்க. தேசிகன் இந்த சீகாந்த ராஷ்டிரா கிரந்தத்தை பண்ணல அப்படின்னா, இந்த சாஸ்திரங்களை நம்ம கையில எடுத்துட்டு திம்முகம் பிடிச்சவன் மாதிரி காற்று நடுவில் விட்டா மாதிரி இப்படி செய்யறதா அப்படி செய்யறதா ஆளாளுக்கு ஒருத்தருக்கும் ஒன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு செஞ்சுட்டு எதுவும் புரியாமல் இருப்போம். நல்ல வேலையாக திக் தரிசனம் வந்ததா தேசியனே சொல்ற, நான் வழி காமிக்கிறேன். திக் தரிசனம் மட்டும் பெரிய காரியம் எதுவும் பண்ண மாட்டான், இந்த ஒப்பா போங்கன்னு சொல்லி விடுவான். அந்த மாதிரி தேசியன் நான் இந்த வழியில வாங்கும் சொல்லி விடுக்கேன், நீங்க அதுல வாங்கும். அனையனையோ பிரகாரேன, இதே பிரகாரத்துல எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணலாங்கிற இந்த இடம் மாத்திரம் கிடையாது. அனையனைவ பிரஸ்தாதேன பிரசவித திம்மோகைகி சமர்த்தைகி ஆப்ரபாசத்தில் அனுஷ்டேயானி சர்வாணி கர்மாணி, என்னென்ன செய்யணும் என்னென்ன கர்மங்களை செய்யணும் காத்தாலேருந்து ஆரம்பிச்சு முதலானதுன்னா, இந்த நான் காமிச்ச இந்த வழியிலேயே எல்லாரும் செய்ய முடியும். எதாவது அதிகம்ய அனுஷ்டேயானி, இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, இந்த தேசிகன் பண்ண இந்த நிர்ணயத்தை கையில வச்சுக்கணும். வச்சிருந்து இப்ப சாஸ்திரம் மொத்தம் வச்சுக்கோங்க, எல்லா சாஸ்திரம் நல்லா புரியும். பல பேர் பல விதமா சொல்லியிருந்தா கூட எல்லாம் எந்தெந்த தாற்பயத்தை சொல்லியிருக்காங்கிறதுலாம் நல்லா புரியும். இது இல்லாம பார்த்தாதான் பிரச்சனை. எப்படியா காற்றுல திக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வழியா தான் நாம போகிறோம், இப்படி போனா இன்னும் கொஞ்சம் போனா ஊர் வந்துடும் அப்படி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவன் காட்டை அழகா அனுபவிப்பான், ஆஹா மரங்கள்ல எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு வசரமா இருக்கு, ஜோனு ஒரு பக்கம் சத்தம் கேட்டுருக்கு, காடே ஆனந்தமா இருக்கு அப்படின்வான். திக்கு தெரிஞ்சாதானே, திக்கு தெரியல அப்படின்னா இவனுக்கு மொத்தமும் அது தவிக்க விட்டுடும். மாதிரி வெறும் சாஸ்திரங்கள் தவிக்க விட்டுடும். தேசியம் பண்ண நிர்ணயம் அப்படிங்கிறது அந்த சாஸ்திரத்தையே நம்ம அனுபவிக்கப்படி ஒண்ணும், இத கையில வச்சுட்டு இந்த நிர்ணயத்தை கையில வச்சுட்டு இப்ப சாஸ்திரத்தை பார்த்தோம்னா சாஸ்திரங்களும் நல்லா புரியும். நாமளும் அந்த ரீதியில அழகா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணலாம். அதனால அந்தந்த சாஸ்திரங்கள்லேயும் எதாவது அதிகம் அந்த சாஸ்திரங்கள்ல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இதை சகாயமா வச்சுருந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அனுஷ்டேயானி ஆனா செய்யலாம் அப்படின்னா. அப்போ துஷ்கரத்துவ பரிஜான க்ஷுத்த மூகர்ஷ வர்த்தனா, இது செய்ய முடியாதோ செய்ய முடியாதோ அப்படின்னு யார் கஷ்டப்படுறாரோ அவருடைய கஷ்டத்தை போக்கு ஆனந்தத்தை கொடுத்தோம். பொதுவா பல பேர் நீக்கும் அந்த ஒரு இடத்துலதான் இருக்கா. தேசிக சாஸ்திரமும் இப்போ அவன் சொல்லிட்டு கூட வெளியில பாக்குறவா சில பேர் சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அவன் என்ன சொல்றான் கேட்டா, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் புரியுறது, ஆனா நம்மளால முடியுமோ முடியாதுன்னு தோன்றதுங்க. என்ன கேட்டா, இப்ப அனுஷ்டானம் சொல்லிட்டு இருக்கோம், கரெக்டாக எழுந்ததுலேருந்து ஆரம்பிச்சு அபரஸ்தானம் சந்தியாவந்தனம் அபிகமனம் அதுக்கப்புறம் உபாதானம் அதுக்கப்புறம் ஈஜியா இதெல்லாம் சொல்லும் போது நான் ஆவிசுக்கு போக வேண்டாமா, இந்த காலத்துல இதெல்லாம் நடக்குமா, மொத்தத்தை செஞ்சு இது செஞ்சுட்டு இருந்தா நான் எப்போ ஆவிசுக்கு போறது, எப்போ ஆவிசு திரும்பி வந்தப்பறம் என்ன பண்றது, சாயங்கால சந்தியாவந்தனம் அப்படின்னா லோகிதாயி சூரியே அப்படின்னா சூரியன் சிவப்பா இருக்கும்போது சாயங்க சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா நான் 8 மணிக்கு தானே வரேன், நான் ராத்திரி வரத்துக்கு 8 மணியா இருந்தேன், ராத்திரி வரத்துக்கு 9 மணியா இருந்தேன், மத்தியானம் நான் இல்லையே மாத்தியானம் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி அதிக கலக்கங்கள் இருக்கு. இந்த காலத்துல இந்த கலக்கங்கள் இருக்கும்போது துஷ்கரம் ஒரு தீர்மானம் எல்லாரும் எடுக்கிறாங்க. நான் பல பேர் இது நமக்கு முடியாது, நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நைக்க நம்ம ஓட முடியாது, அதனால ஏதாவது ஒன்று விடணும். ஒன்றும் தேசியம் சொன்ன ரீதியில் ஆன்மீகத்தை பண்ணிட்டு உத்தியோகத்தை விடணும், இல்லை உத்தியோகங்கள் பண்ணிட்டு பைசா சம்பாதிச்சுன்னு ஆன்மீகத்தை விடணும், ரெண்டுல ஏதாவது ஒன்று விடணும், எதை விடலாம்னு பார்த்தான். அவன் ஆன்மீகத்தை விட்டுறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரியவே மாட்டேங்கிறது, அதை அவன் படிச்சு வந்திருக்கான், அதனால இதை விட்டுட்டு அதுல சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறா. அப்போ அவ கேட்கும்போது நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் தேசிய சாஸ்திரத்துல இருந்தா கூட இதெல்லாம் நமக்கு முடியுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. நமக்கு முடியாது போல இருக்கு, ரெண்டு முடியாது, ஒண்ணு புரிஞ்சிக்கவே முடியாது, ரெண்டாவது புரிஞ்சிருந்தாலும் செய்ய முடியாது, ரெண்டு விதமா முடியாது போல இருக்கு அப்படின்னா அது கிடையாது. அப்படி எதையும் விட்டுடக்கூடாது. அதுக்காக தான் தேசியம் வந்து இந்த சீபாஞ்சாஸ்திர பண்ணதே அதுக்காக தான். அதாவது இந்த காலத்துல இந்த பிரச்சனை இருந்தா மாதிரி அந்த காலத்துல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இதை புரிஞ்சிக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மனுஸ்மிருதியிலையும் தக்ஷ ஸ்மிருதியிலையும் பல ஸ்மிருதிகள்லயும் பாஞ்சராத்திர ஆயவங்கள்லயும் பலதிலையும் பலவிதமா சொல்லிருக்கப்படினால இது புரிஞ்சுக்க முடியாது, இது செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும்போது வந்து அந்த கலக்கத்தை போக்கியிருக்க. அந்த மாதிரி இப்பவும் நாம ஏதாவது ஒரு ரீதியில ஆச்சாரியர் சொன்ன முறையில நம்ம கலக்கங்களை எல்லாம் போக்கடிச்சுட்டு இது அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் ஒரு துஷ்கரம் அப்படிங்கிறது கிடையாது, செய்யவே முடியாது அப்படின்னா கடைசி அப்படி நினைக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது போடு. கேக்குற கந்த தரிகி புத்ஞானி அதி துஷ்கரே அத்தின் பிரஸ்தானே புரிஞ்சுக்க முடியாதுங்கிறவங்க, புரிஞ்சாலும் செய்ய முடியாதுங்கிறவங்க யார்தான் செய்ய போறா அப்படின்னா மைவம் வேதம் யாரும் அப்படி பயப்படக்கூடாதுங்கிற, ஐயோ என்னால முடியாதோ புரிஞ்சுக்க முடியாதோ செய்ய முடியாதோ அப்படின்னு யாரும் பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா நாம செய்யறது விஷ்ணு ஆராதனை, பகவானை குறிச்சு ஆராதனை பண்றோம். அதாவது எந்த கர்மம் பண்ணாலும் அது பகவத் ஆராதனை இருக்குமா நாம பண்ணிட்டு இருக்கோம், அது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தர்மம் பகவத் ஆராதனைங்கிறது. இந்த தர்மத்தை ஒன்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யணும், செய்யாம விட்டக்கூடாது. சொல்பமா செஞ்சா கூட அதுக்கு ஒரு பலன் வந்து இருக்கும். சொல்பி அசி தர்மசிய ராயத்தே மகதோ பயாது நகி கல்யாண கிருத்கச்சித் துர்கதிம் தாச கச்சதி அப்படிங்க பகவத்கீதையில கண்ணன் சொல்றான். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் சொல்றான். சொல்பமாக அசி தர்மசிய திராயதே, இந்த கர்மயோகம்லாம் செய்யறது கஷ்டமா இருக்கே நினைச்சு விட்டுடாத, சொல்பமா செஞ்சா கூட நமக்கு அதனுடைய பலன் உண்டு. தாயத்தே மகத்தோ பயாது, பெரிய பயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். நகி கல்யாணத்திற்கு செடி துர்கதியின் காத கச்சிடி, மங்களமான காரியத்தை பண்றவன் அது பண்ணி கெட்டு போயிடுவான்னு உண்டோ? ஒரு நாளும் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும் எதுவுமே. ஜிஜ்ஞா சுரபி யோகஸ்ய சப்த பிரம்மா திவர்த்ததேங்கிற இன்னொரு இடத்துல கண்ணன் பகவத்கீதையில யோகத்தை பத்தி சொல்லிட்டு யோகம் செய்யறவன் இருக்கட்டும், யோகத்தை புரிஞ்சின்றவன், யோகத்தை புரிஞ்சுக்கிறவன் இருக்கட்டும், யோகத்தை புரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்படுறவன் அவன் கூட இந்த சம்சாரத்தை தாண்டி வந்து போவாங்க. புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட சம்சாரத்தை தாண்டி வந்துருவான் அவன். எப்படின்னு கேட்டா நான் பாத்துக்கிறேங்கிறான் கண்ணன், அவன் ஆசைப்பட்டான் இல்லையோ அங்கேயே போறோம், அவனுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவனுக்கு எதை புரியணுமோ அதை புரிய வச்சு எதை செய்யணுமோ அதை செய்ய வச்சு நான் பாத்துக்கிறேன். ஜிஜ்ஞாசுரத்தி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டானா அதுவே போகணும். அதாவது பெருமானை குறிச்சு நாம இந்த பக்கம், அதாவது பகவானுக்காக நாம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பெருமாள் நம்ம கிட்ட 10 அடி எடுத்து வைப்பான், நம்ம கிட்ட நெருங்கி வருவான். அவன் பகவானுக்கிட்ட அடி எடுத்து வைக்கல மாத்திரம் இல்ல, பகவான் பக்கமே பார்க்காமல் திரும்பி எதிர்பக்கமா போனோம்னா அப்பதான் ஆபத்து வரும். எதிர்பக்கம் போகக்கூடாது, பகவான் இருக்கிற பக்கம் பார்த்து அதை போகலாமா நினைச்சா போறோம். உடனே நல்ல நினைவெல்லாம் கொடுத்து அது போகிறதுக்கான வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி பகவான் தன்கிட்ட கூட்டுப்பான். இது பரம கருணையோட பகவான் செய்யற காரியம். அதனால இதை ஊட்டக்கூடாது, இதை ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, சொல்பம் ஆரம்பிச்சு சொல்பமா பண்ணா கூட அதுக்கு பலன் உண்டு அப்படின்னா பல இது சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வச்சு அடுத்த திறனா வந்திருக்கு, பகவத் தர்ம சௌகரிய விசேஷ்யாக்கிருதி க்ஷமஹா, பகவத் தர்மங்கள் சௌகரியம் சுலபமாக செய்யலாம் என்பதை வியாக்கியானம் செய்ய வல்லவா. அதாவது ரெண்டு இருக்கு, இந்த தர்மங்கள்லாம் பார்த்தா கஷ்டம்தான், செய்யறது கஷ்டமும் தோணும். ஆனா நாம சொல்லியிருக்க தர்மங்கள்லாம் பகவத் தர்மம், பகவானை குறித்து செய்யற தர்மம். இந்த தர்மங்கள்ல நாம ஆரம்பிச்சு வச்சுட்டா மிச்சம்லாம் பகவான் பார்த்துக்குவான், நமக்கு விடக்கூடாது. கர்மயோகத்தை நீ ஆரம்பி நான் பார்த்துக்கிறேங்கிறான். எதாமி புத்தி யோகந்தம் ஏனமா உபயாந்தே, உனக்கு புத்தி யோகத்தை நானே கொடுக்குறேன், பிரீத்தோடு கொடுக்குறேன், நீ என்னை வந்து அடைவாய் அப்படிங்கிறான். சாதாரண வெறும் தர்மமா இருந்தா நமக்கு வந்து, அதாவது பகவத் தத்துவங்கள்லாம் புரியாதவளா இருந்தா அவ தர்மத்தை ஆச்சரணம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த தர்மம் கடினமா இருக்கும், அவன் ஒழுங்கா செய்ய முடியுமா யாகா இது எல்லாம் பிரச்சனை வரும். அதையே பகவத் தர்மமா பண்றதா இருந்தா, பகவானுக்கு பிரீத்தியா நினைச்சு பண்றதா இருந்தா, இதனால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு பண்ணான்னா பகவானே விசேஷ அனுகிரகம் நிறைய பண்ணுவான். அதனால எல்லா தர்மங்களை காத்திலும் பகவத் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணது ரொம்ப சுலபம். சௌகரிய விசேஷ வியாக்கிருதி க்ஷமஹா. சுக்கரமா ஈஸியமா சௌகரியம் அப்படின்னா சுலபமாக செய்வதுன்னு அர்த்தம், கஷ்டம் இல்லாமல் செய்ய முடியும். இதுக்கு பல உதாரணங்கள் கொடுத்திருக்காரு சுவாமி தேசிகன், பல ஸ்லோகங்கள் இருக்கிறார். அதில் ஒரு ஸ்லோகம், சத்ரு விச்சரிதம் ஏன ஹரிதி அக்ஷரத்வயம் வர்க்க பரிகரத்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு புராண ஸ்லோகம். ஒரு தடவை ஹரி அப்படின்னு ரெண்டு அக்ஷரத்தை அவன் சொல்லிட்டான்னா அதிகம் அவனு சொல்ல, ஹரி அப்படின்னு ரெண்டு அக்ஷரம் பகவான் நாம ஹரி நாமத்தை சொல்றான். சொன்னான்னா இவன் மோட்சம் போகிறதுக்கு இவன் தயாராகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ மூர்த்தி கேட்டீங்கன்னு மிகவும் மோட்சத்துக்கெல்லாம் போகலாம். இப்பதான் ஹரின்னு ரெண்டு அக்ஷம் உள்ள நாமத்தை தான் சொல்லியிருக்கான், வேற ஒன்றும் பண்ணல. ஹரி நாம ஹரின்னு சொன்ன உடனே மோட்சம் வந்துருமா? ஹரின்னு ஒருத்தர் சொன்ன உடனே மோட்சம் வந்துருமா? மோட்சத்துக்கான உபாயமா உபயத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்ய வேண்டாமா? சரணாகதியோ ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாமா? சரணாகதினா எப்படி பண்ணணும்? சரணாகதினா என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒன்றும் இல்லாமல் ஹரி அப்படின்னு சொன்னாலே மோட்சம் கிடைச்சிடும், அவன் மோட்சத்தை போகிறதுக்கு தயாராரான்னு புராணம் சொல்றது எப்படின்னு கேட்டா, ஹரின்னு சொன்னதை வச்சுன்னு பகவானே அவன் விதோசன் கிட்ட இந்த உபாயத்தில் மூர்த்தி வைக்கிற வரைக்கும் அவன் பண்ணியிருப்பான் பகவான். இவன் ஹரிநாமத்தை சொன்னதோடு சரி, இவனுக்கு என்ன ஞானத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்து, எந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்து, இந்த ஆச்சாரியம் மூலமா எந்த உபாயத்தில் இவனை செய்ய வைக்கணுமோ அதை செய்ய வச்சு அவனை தங்கிட்ட கூட்டுக்கிறது அந்த ஹரி. இவன் ஹரின்னு சொன்னபடியினால அவன் இத்தனை காரியத்தை பகவானே செய்யறானா? ஆக அதை வச்சுன்னு புராணம் சொல்றது, ஹரிநாமத்தை ஒரு தடவை சொன்னாலே போதும் மோக்ஷாய கமனம் பிரதி, மோட்சத்துக்காக அவன் போகிறதுக்காக மூட்டை கட்டினான் ஆச்சுனா. சாங்கேதம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் கேரணமேவ வா வைகுண்டநாமகிரகணம் அசேஷாத்வினாசனம் அப்படின்னு பாகவதத்துல ஸ்லோகம். இது சாங்கேதமாவோ இல்லை பரிகாசமாவோ பகவானுடைய நாமத்தை சொன்னாண்டா போதும் சர்வபாவங்களும் போகும் அப்படின்னா. சாங்கேதம் அப்படின்னா குழந்தைக்கு பெயர் வைக்கும்போது பகவான் நாமா பெயர் வைக்கிறோம், கோவிந்தன் பெயர் வைக்கிறோம், இப்போ கோவிந்தான் கூப்பிடுறோம், கூட்டா பகவான் நாம சொன்னதாச்சான். பாரிகாசம்னா பரிகாசமா கோவிந்தான்னு சொல்றான், கோவிந்தா கோவிந்தா எல்லாம் போச்சு அப்படிங்கிறான். சங்கேதமாவோ பரிகாசமாவோ இல்ல ஸ்தோகமாவோ இல்ல சேலனமாவோ ஏதாவது வைகுண்ட நாம கிரகணம் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டாருன்னா பாபம் எல்லாம் போயிடும், அசேஷ அக்ரஹணம் எல்லா பாபமும் போயிடும் அப்படின்னு பாகவதன் சொல்றது. சங்கேதமா குழந்தைக்கு பெயர் வச்சு சொன்னா நாராயணன், குழந்தைக்கு பெயர் வச்சு நாராயணன் சொன்னா பகவானை பத்தி சொன்னதாகதான் பாபங்கள் போடுதான். இது கூட பரவாயில்ல, பரிகாரமா சொன்னா கூட போகுதுங்கிற பைசா தொலைஞ்சி போச்சுன்னா பண்ணி பத்தி கோவிந்தா கோவிந்தாங்கிறான், பரிகாரமா சொல்றான். பரிகாரமா சொன்னா கூட பகவான் நாமாவும் சொல்லிட்டான் அப்படிங்கிற கணக்குல இவருக்கு பாபங்கள்லாம் போகும் அப்படின்னா பகவான் எந்த அளவு நம்ம கிட்ட ஒரு சின்ன சாக்கு இருந்தா போறோம் அதை எதிர்பார்க்கறான், எந்த அளவுக்கு கருணையோட இருக்காங்க. ஏதோ எதையான சொன்னானே அப்படின்னு வச்சுட்டு அவனை மெதுவா அவனுக்கு மேல கொடுக்க வேண்டிய உபாயங்கள் எல்லாம் பகவானே கொடுக்க வைக்கிறான். அவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும்னா ஞானத்தை கொடுக்கறான், அனுஷ்டானத்தை கொடுக்கணும்னா அனுஷ்டானத்தை கொடுக்கறான், உபாயத்தை கொடுக்கணும்னா உபாயத்தை கொடுக்கறான். மற்றது பகவானே கொடுக்கறான், கொடுத்து தன் திருவடிக்கு தானே சேர்த்துக்கிறான். ஹரீர் கரதி பாபானி இந்த மாதிரி அநேக ஸ்லோகங்கள் இருக்கு. தேசிய நிறைய ஸ்லோகங்கள் எடுத்திருக்க, விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம வந்து இந்த மாதிரியான பகவத் தர்மங்கள்ல நம்ம விட்டு விலகக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். பூர்த்தியா செய்யறதுங்கிறது யாராலேயே முடியாது, 100% கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் தொண்டதுங்கிறது இந்த காலத்துல கஷ்டம்தான். ஆனால் அதிகாரம் விட்டுள்ளாமல் ஏதோ ஒன்று பண்ணோம்னா அதுவே சொல்பாவுக்கு எடுத்த தர்மசியாக பிராயத்தே மகத்துவம் பயார் சொன்னபடினால அதுவே நம்மளை பெரிய ஆபத்திலையும் நம்மளை காப்பாற்றும், சம்சாரத்திலையும் நம்மளை காப்பாற்றும். பகவான் தர்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷ பெருமை இது, அது பகவான் அனுகிரகத்தினாலே வந்த பெருமை. அதனால இந்த தர்மங்கள்னா கஷ்டம் இல்லை, செய்கிறது சுலபம். இப்போ இவ்வளோ தூரம் பகவான் இறங்கிட்டானோ அப்ப செய்யறது சுலபம் தானே, விதுர இறங்கலே வச்சுக்கோங்க. சந்தியாவந்தரம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா யாரோடையும் பேசாமல் எந்த பக்கமும் பார்க்காமல் மூக்கெல்லாம் நன்னா மூடிந்து ஜபங்கள்லாம் நன்னா பண்ணி அப்படி பண்ணாதான் பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுவான், இல்லாட்டா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு இருந்தா நமக்கு பயமா இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு பகவான் நாமாவும் சாதாரணமா சொன்னா கூட பகவான் சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்றாங்க. அதனால பகவானுடைய அந்த ஒரு அனுகிரக விசேஷம், அந்த ஒரு கருணா விசேஷம், அதை பார்த்தோம்னா பகவத் தர்மங்கள்லாம் சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம எல்லாம் பேர் பண்ணி இது பண்ணதா பேர் பண்ணி அது பண்ணதா பேர் பண்ணி பகவத் தர்மத்தை வாங்கிட்டோம், அது இல்லாட்டாதான் பகவத் தர்மம் அனுஷ்டானம் பண்றது கஷ்டம். பகவத் தர்மங்களை அனுஷ்டானம் பண்றது ரொம்ப சுலபம். திருமால் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான், ஒரு உதாரணம் ஒரு திருவாராதனம் அப்படின்னு பார்ப்போம். திருவாராதன பெருமாளுக்கு திருவாராதனம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக பல புஷ்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரத்தனங்கள் தன தானியங்கள் அப்படி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். ஏன்னா அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சமர்ப்பிக்கணும் அப்படின்னா நிறைய சமர்ப்பிக்கணும். ஆனா பெருமாள் என்ன சொல்றான்னா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயற்சி, நீ பக்தியோடு கொடு, நீ வெறும் ஒரு இலையை கொடுத்தாலோ துளசியிலையை கொடுத்தாலோ இல்லை ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சாலோ இல்லை எதுவும் இல்லை வெறும் ஜலம் ஒரு உத்தரணி தீர்த்தம் அதை சமர்ப்பிச்சாலும் அதை பக்தியோட கொடுத்தான்னா நான் ஏத்துக்கிறேன். நீ பக்தியோட கொடுக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர பெருமாளுக்கு நித்திய பக்ஷணங்கள்லாம் பண்ணி கேக் எல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பகவான் எதிர்பார்க்கல, நித்திய லட்டு பண்ணணும்னு எதிர்பார்க்கல, பண்ணலாம் ஆனா பெருமாளை எதிர்பார்க்கல. நீ பண்றத பக்தியோட கூட சொல்பமா ஏதாவது பத்திரம் புஷ்பம் ஏதாவது புஷ்பமோ ஏதாவது பழமோ ஏதாவது தொழிற்சியோ ஏதோ ஒன்று எதுவும் சமர்ப்பிச்சாலே போதும், அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்றான்னா திருவாராதனை இப்பதான் சுலபமாச்சு. ஏழக்கம் பார்த்தா திருவாராதன் ரொம்ப கஷ்டம். ஆனா பெருமாளுடைய இந்த அனுகிரகத்தை பார்த்தோம்னா ஓ அப்படியா, அப்ப நம்மளும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிக்க முடியும். அதனால பகவத் தர்மங்கள்னா இந்த மாதிரி முறையில சூக்காரம் ரொம்ப சுலபமானது, ரொம்ப செய்ய முடியும் அப்படிங்கறத சாதிச்சவர். பகவத் தர்ம சௌகரிய விசேஷ வியாக்கிருதி க்ஷமஹா அப்படின்றது நான் முக்கியமானது என்ன கேட்டான்னா பக்தி, பகவான் கிட்ட நல்ல ஒரு எண்ணம், அதை வச்சுட்டு நம்ம தர்மானுஷ்டானம் ரொம்ப சுலபமா சுருக்கமா பண்ணா கூட பெருமாள் வந்து விசேஷமா அனுகிரகம் பண்ணுவார்னு சொன்னாச்சு. அடுத்த திருநாமம் இஜ்யோபசார வைகல்ய தோஷா தோஷ விசாரகா, பகவத் ஆராதனத்தில் உபசாரங்கள் குறைவதால் தோஷம் உண்டு என்பதையும் தோஷம் இல்லை என்பதையும் ஆராய்ந்து முடிவு சொல்ல வல்லவர். காரணமா பெருமாள் திருவாராதனத்தை எடுத்துக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் நாம பண்றோம் அவ்வளவுதான். முதலே சொன்ன மாதிரி உத்தம கல்பத்தை ஒரு குறவும் இல்லாமல் பண்ணணும்னா அது யாராலையும் பண்ண முடியாது, எல்லாருமே அவ்வாறு முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ணிட்டு இருக்கான். மனு சொல்ல மனு சொல்லும் போது வேதோதீதம் சுகம் கர்ம நித்தியம் குறியாத சந்திதா சத்தி ஒருவன் யதாசக்தி பிராப்துவதி பரமாங்கத்தின், வைத்திக கர்மங்களை எல்லாம் செய்யணும் யதாசக்தி செய்யுங்கோ அதுவே நல்லது, யதாசக்தினா முடிஞ்ச வரைக்கும் செய்யும், கஷ்டப்பட்டு செய்ய வேணும்னு அவசியம் இல்லை, அதிகமாக கஷ்டப்படாமல் என்ன செய்ய முடியுமோ அது செய்யணும், இல்லை நல்லது கிடைக்கும் பகவத் அனுபவத்தினாங்க அப்படிங்கிறார். அதனால மனுஷனுடைய யதாசக்தின்னு சொல்ல முடியினாலையும் பெருமாளே பல இடத்துல சொல்ல முடியினாலையும் பகவத் ஆராதனத்தை நாம முடிஞ்ச வரைக்கும் நாம செய்யணும், செய்யாம விட்டுடக்கூடாது. நிஷ்காமச்ச யதாசக்தி எப்படின்னு சுவாமி, அதனால யதாசக்தி வாங்க. இதுல அடுத்த திருநாமத்துல என்ன கேட்டா வித்யா உபசார வைகல்ய, பித்ருவாராதத்துல ஒரு கேள்வி, பெருமாளுக்கு பண்ண வேண்டிய உபசாரங்கள்ல குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது உபசாரம் பண்ண முடியல அப்படின்னா அதுல தோஷம் உண்டு, அது தோஷத்தை பத்தி எல்லாம் சர்ச்சை பண்ண வல்லவர் என்ன அர்த்தம். உபசாரங்கள்ல பெருமாள் பண்ற உபசாரங்கள்ல எதையுமே குறைக்க கூடாது, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் மொத்தத்தையுமே பண்ணணும், குறைச்சா அதுல மகாதோஷம் சொல்லியிருக்கு. சர்வம் திருஷ்டா யதா அகாயம் கம்பதே ச முகுர்முகுஹு சர்ப்பம் திருஷ்டுவா இதாக்காயம் கம்பதேஜ முகுன்முகு அமந்திரம் அர்ச்சகம் திருஷ்டுவா தசா அபீதோ ஜனார்தனா. எப்படி சர்ப்பத்தை பார்த்தா நம்ம சரீரம் நடுங்கிறதோ அந்த மாதிரி மந்திரம் தெரியாத அர்ச்சகரை பார்த்து பகவான் நடுங்கிறானா. அர்ச்சகனா வரவர் மந்திரங்கள்லாம் தெரியாமல் இருந்தார்னா அவர் பார்த்து பகவானே நடுங்கிறானா. கந்தஹீனே பயோத்பத்தி புஷ்பஹீனே துசங்குலம் நைவேத்யஹீனே துர்பிக்ஷம் மரணம் மந்திரஹீனகே. பெருமானுக்கு பண்ற உபச்சாரத்துல கந்தம் இல்லை சந்தனம் இல்லை அப்படின்னா பெரிய பயம், புஷ்பம் இல்லை அப்படின்னா பெரிய சங்கடம், நைவேத்தியம் இல்லை அப்படின்னா துர்பிக்ஷம் ஒன்றும் கிடைக்காது, மந்திரம் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா மரணம் வரும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ மந்திரம் இல்லாமலோ இல்ல வேற ஏதாவது புஷ்பங்களோ இருக்கோங்களோ கந்தம் குறைஞ்சோ ஒன்றும் இல்லாமல் ஆராதனம் பண்ண பெரிய ஆபத்து வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அதை பார்த்தா பயமா இருக்கு. அப்போ நம்ம ஆதாரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு ஏதாவது ஒன்று குறைச்சி பண்ணி அதுல பெரிய ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு. அதுதான் ஆராதனையே பண்ணாம இருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில அதெல்லாம் கிடையாதுன்னுட்டேன், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன கேட்டா ரெண்டு விஷயம். ஒன்னாவது விஷயம் காமிய ஆராதனம் அப்படின்னு சொல்லி இருக்கு, காமிய பலனுக்காக பண்ற ஆராதனம், ஒரு பலனை உத்தேசிச்சு இந்த பலனுக்காக பண்ற ஆராதனம். அந்த ஆராதனத்துல குறவு வரக்கூடாது, குறவு வந்தா அந்த பலன் சரியா கிடைக்காது. அதனால காமியமா பண்ற ஆராதனத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நித்தியபடி பண்ற ஆராதனத்துல கிடையாது. நித்தியபடி பண்றவன் எந்த பலனையும் எதிர்பார்க்கறது இல்லை, காமியமா பண்றவன் ஒரு பலனை எதிர்பார்த்து பண்றான், நித்தியபடி பண்றவன் எந்த பலனும் எதிர்பார்க்கறது இல்லை. பகவத் ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றான், அவனுக்கு அதுல பெரிய தோஷம் வராது, ஏதாவது ஒன்று ரெண்டு குறைஞ்சாலும் தோஷம் வராது. ஆனால் ஒரு பலனை உத்தேசிச்சு இந்த பலனுக்காக அப்படின்னு பண்ணும்போது அப்போ அதில் குறையக்கூடாது, சந்திரன் குறையக்கூடாது, புஷ்பம் குறையக்கூடாது, நைவேத்தியம் குறையக்கூடாது, ஒன்றும் குறையக்கூடாது, குறைஞ்சா ஒன்றுக்கு தோஷம் வரும் அப்படிங்கிறது அந்த ஆராதனத்துக்காக சொன்னது. தினமே பக்தியோடு கூட பகவத் கைங்கரியமே பிரயோஜனமாக ஆராதனம் பண்றவனுக்கு இந்த தோஷம் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்டவன் எதை சமர்ப்பிச்சாலும் பகவான் ஏற்றுக்கிறான். சாஸ்திரியா சமர்ப்பிச்சா, சாஸ்திரத்துல சொன்னபடி புஷ்பங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சா பகவான் ஏற்றுக்கிறானா. அதனால ரெண்டு விஷயம், முதல்ல காமிய ஆராதனத்துல இந்த தோஷம் உண்டு, நித்தியமாக பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணவனுக்கு இந்த தோஷங்கள்லாம் பெரிய அளவுல கிடையாது. இன்னொன்று முக்கியமானது என்னன்னு கேட்டா, சக்தி இருக்கும்போது கட்டாயம் கொடுக்கணும், தன்னால் முடியும் இருக்கும்போது முடிஞ்ச உபச்சாரத்தை செய்யணும். சோம்பேறித்தனம் செய்ய வந்தா அப்ப தோஷம் வரும். உதாரணம் வந்து பெருமாளுக்கு வந்து கந்தம் சாப்பிடணும், கந்தம்னா சந்தனம், சந்தனம் எழுத்து பெருமாளுக்கு சாப்பிடுறேன். அவன் சந்திரத்தை யார் எழுத்து, சந்திரத்தை எழுத்து அது ஒரு கம்மியாகும், உட்காந்து சந்திரத்தை எழுத்து அதுக்கப்புறம் வந்து அதை சேர்த்து வச்சு இதுதான் பெருமாள் சாப்பிடுறது. சமயம் இல்லை, காரியமும் நிறையா இருக்கு, அதனால சந்தனம் இல்லாட்டா பரவாயில்லை அப்படின்னு விட்டான்னா அது பெரிய தோஷம். அப்படி எல்லாம் சொல்லி ஆலசியத்தினால சோம்பேறித்தனத்தினால உபச்சாரங்கள்லாம் குறைக்கக்கூடாது. சில பேர் அடியோட முடியாத இருக்கும், வயசான காலத்துல சந்திரங்கள்லாம் சேர்த்து இழைக்க முடியாம இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல வேணா நம்ம உபச்சாரங்கள்லாம் குறைஞ்சா கூட தப்பு கிடையாது. ஆனால் சக்தி இருந்தும் செய்யாத போனால் அப்போ இந்த தோஷங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் இன்னைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்த நம்ம தலையில சுமத்தாது, செய்ய முடியாத காரியத்தை சுமத்தாது. ஆனால் முடிஞ்சவரை செய்யணும், முடியும் போது செய்யாம இருக்கக்கூடாது. புஷ்பம் பறிச்சு பிரமாணத்தை சாந்திக்கலாம்னும் போது புஷ்பம் பறிச்சா சாந்திக்கிறேன், இந்த படிக்கிறதுக்கு சமயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருக்கக்கூடாது, அதெல்லாம் தான் தோஷம் அப்படிங்கிற. அதனால காமிய பலனுக்காக செய்யறதுல குறவு வரக்கூடாது, நித்திய பலனுக்காக செய்யறதுல அவனுடைய சக்தியை வச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும், சக்தி இருந்து செய்யாம இருக்கக்கூடாது சரி அப்படி சமர்ப்பிச்சான்னா இவன் சக்தி இல்லாதவன் எதை சமர்ப்பிச்சாலே துரோகம் ஏத்துக்கிறார் அப்படிங்கிறது திருமாண்டியோட சுபாவமா இருக்கு அப்படின்னா அதை விடக்கூடாது அப்படின்னு சாதிச்சேன். அஸ்தித அந்யோ பகவத் தர்மஸ்ய விசேஷா அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னொரு விஷயமும் சுவாமி தேசியம் சொல்றாரு. பகவத் தர்மத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. என்ன கேட்டா சகிருத்து திரேகஞ்ச சப்தாகம் பக்ஷம் மாசம் அசாபிவா யோ எதே விஜினானேன பக்தி ஸ்ரத்தா சமன்விதா. அதாவது இப்ப திருவாராதனம் பண்றோம்னு வச்சுக்கோம், பண்ணா நித்தியம் திருவாராதனம் பண்ணணும், நித்திய பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும். சொன்னா நித்தியம் என்னால பண்ண முடியும்னா அடிக்கடி ஊருக்கு எல்லாம் போயிடுறேன், ஆரம்பிச்சு வச்சா நித்தியம் பண்ணணும், என்னால் நித்தியமும் பண்ண முடியாது, ஆனா நான் ஆரம்பிக்க வேலை நான் ஒன்னே பண்றது இல்லை அப்படின்னா அது தப்பு. அதுதான் இந்த சுவாமி சக்கரத்து தேகம் ஒரு நாளாவது இந்த தர்மத்தை பண்ணால் அது உத்தமம், அது அதுக்கு அதுக்கான பலனை கொடுக்கும். இல்ல ரெண்டு நாள் பண்ணா அதுக்கான பலனை கொடுக்கும், மூணு நாள் பண்ணா அதுக்கான பலனை கொடுக்கும், நாலு நாள் பண்ணா அதுக்கான பலன்கிறது உண்டு. சதுர்த்தி திரகஞ்ச சப்தாகம் பட்சம் மாசம் அசாபிவாதம் ஒரு பட்சமும் ஒரு மாசமும் முடிஞ்ச அளவு இது பண்ணணும். பண்ணாம இருக்கிறதுக்கு வழி பார்க்க கூடாது, பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்து உபாயம் என்னங்கிற பார்த்து அதை நம்ம அந்த உபாயத்தை செஞ்சு அதை பண்ணணும். ஒரு நாள் பண்ணாலே விசேஷப்படாம அப்படின்னா அவன் யாவ ஜீவம் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நிச்சய விடாத பண்ணியிருந்தானா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும். அதனால பகவத் தர்மத்துக்கு இந்த விசேஷம் இருக்கிற அப்படின்னால குத்துடக்கூடாது, பண்ணணும். அனுஷ்டானங்கள் ஒரு நாள் பண்ண போறோம் அவன் பாக்கியவான், தினந்தோறும் பண்ணவன் அப்படின்னா அவனை பத்தி என்ன சொல்றது, அவன் ரொம்ப விசேஷமான மகாபாகியவான். யாவத் ஜீவம் அவன் ஜீவிக்கிறவரை இந்த பண்ணிட்டு இருந்தான்னா ரொம்ப கொடுத்து வச்சான் அவன். ஏகாகம் அப்படின்னா முக்தி கரஸ்திதான் தசியன் ஆகி புத்தியத்துல ஒரு நாள் பகவானை சேவிச்சாவே போறோம் அவன் கையில மோட்சம் இருக்கு, இன்னைக்கு அவன் தான் கட்டாய மோட்சத்துக்கு போடுவான் அப்படின்னா. ஆக பகவத் தர்மத்துல இன்னொரு பெருமை இன்னொரு ஒரு பெருமை விடாமல் முடிஞ்சவரை ஒரு நாளோ ரெண்டு நாளோ பண்ணா கூட அதுக்கான பலன் உண்டு அப்படின்னு. நானோனியம் கிருதாசியாரேஷு அசமாப்தேஷு விச்சிஷ்வியகர்மசு பத்தியைதிலம் வைதிகேஷ்விதரேஷ்வபி அப்படின்னு சில கர்மங்களில் பொதுவாக பிராரப்தம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னு நிறுத்தக்கூடாது அப்படின்னா சிலது உண்டு. யாகம் முதலானதெல்லாம் அப்படிதான், யாகம் பண்ணுறது சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கு வந்து பாதியில் நிறுத்தலாம் கூடாது, இதுதான் பெரிய தோஷம். அப்போ அதெல்லாம் பார்த்து பயம் வரும் சில பேருக்கு, நான் ஆரம்பிக்க வேலைன்னு இது அப்படி கிடையாது. பெருமாள் ஆராதனை ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க வரைக்கும் பண்ணிருக்கோம், நடுவில் ஒரு நாள் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நிர்பந்தமாலாம் சொல்லலை, விக்கிர ஆராதனை தான் விடக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் யதாசக்தி இவன் பண்ணணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு. அயத்தனலப்தேகி அந்தர புஷ்பாதி திருப்பி பகவத் உபாசனம் ஸ்மரியதே. அது மட்டும் இல்லை பாருங்கோ, புஷ்பங்கள்னா பல விதமான புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறான், பல விதமான புஷ்பம் சமர்ப்பிக்க முடியலன்னா கூட அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, ஞானம் புஷ்பம், தப புஷ்பம், தியானம் புஷ்பம், சத்தம் சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் அப்படின்னு. அஹிம்சா முதலானது அஹிம்சானும் தயானும் க்ஷமானும் ஞானமும் சத்தியமும் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், இதே புஷ்பங்களை பிரமாணம் சமர்ப்பிக்கலாம். அவன் ஏற்றுப்பானா அப்படிங்கிறதா கேசவாராதனம் திரையங்கிற சாகா ஜபேதம் ஹிருதயம் உண்மையில அதுதான் பெரிய ஆராதனம். மனசுல தோஷம் இல்லாமல் வாக்குல கண்ட வேற வையாமல் சரீரத்தில் யாரையும் துன்புறுத்தாமல் இருந்தால் அதுவே கேசவாராதனம் ஒரு ஸ்லோகம் தோடு. அதனால இதுல ஒன்னொருமே நல்ல ஆராதனம் அப்படின்னு சொல்றது. அதான் அதனால் யதாதிகாரம் யதாசக்கியம் அத்த ஸ்ரத்ததானை தயாதே தேசபூர்வகம் அனுப்பிரதிச்சிய. அதனால அவனுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி, அவனுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சிரத்தையோடு கூட ஆச்சாரியார் கிட்ட காலட்சேபம் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு தேசகால தசானுபுண்ணிய அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு அனுஷ்டானம் பண்ணும்போது தேசகால தசா தியான புண்ணியன அந்த தேசம் அந்த காலம் அந்த நிலை அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கணும். அச்சித்திரம் யகாக்கிரம் சமாகிருத்தியவா, ஒரு குறவும் இல்லாமல் இந்த வரிசையில பண்ணணும். அப்படி இல்லாட்டா கொஞ்சம் சேர்த்து பண்ணணும். அனுதிஷ்டி அனன்ய பிரயோஜனைகி பரமே காந்திதி, இப்படி அனுஷ்டானம் பண்ணி பரமே காந்தியாக இவன் காலத்தை கடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசியம் சொல்லியிருக்கார். லோகத் அனுகிரகத்தினாலே இவன் சொல்பமா பண்ணா கூட நல்ல பலன் கிடைக்கும். அப்படின்னால இவன் வந்து இந்த தர்மத்தை இந்த பகவத் தர்மங்களை செய்யாம இருக்கக்கூடாது. அப்படி இங்கேயே பண்ணிட்டா மோட்ச ஆனந்தங்கிறது அவனுக்கு இங்கேயே வரும். அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போறது இருக்கட்டும், இங்கேயே இந்த ஆனந்தத்துல சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு. அப்பவர்க்க ஐஸ்வர்யம் யதாரோக்கியம் யதாயோக்கியம் அத்தைவ போக்தவியம், மோட்சத்துல என்ன வந்து நமக்கு பகவத் கைங்கரிய சுகம் கிடைக்குமோ அது நமக்கு கட்சிவரை இங்கே இந்த இடத்துல ஜீவிச்சு இருக்கும் போதே அந்த மோட்ச ஆனந்தம் அப்படிங்கறத அவன் திருப்தி இருக்க முடியும் இந்த ரீதியிலே இருந்த அப்படின்னு சொல்லி இந்த கிரந்தத்தை முடிச்சிருக்க. பாஞ்சராத்திர விஷயங்கள் இதோட முடியறது, பாஞ்சராத்திர ரக்ஷையும் முடியறது, பாஞ்சராத்திர ரக்ஷை பற்றின விஷயங்களும் இப்ப இதில் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தது சங்கல்ப சூரியோதயம் 680 திருநாள் வரைக்கும் ஆயிடுச்சு, 681 சங்கல்ப சூரியோதயம் ஆகும். இந்த பாஞ்சராத்திர ரக்ஷையில கடைசியில தேசிய சில ஸ்லோகங்கள்லாம் சாதிச்சிருக்கார். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகுபோகே நிதாய பஷ்சாத் பாஹுத்வயேன பிரதிபட சமனே தாரயன் சங்கசக்ரே தேவி பூஷாதிஜுஷ்டா ஜனயது ஜகதாம் சர்ம வைகுண்டநாதா. வைகுண்டநாதான எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல திருப்பிருந்த திருக்கோணத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கறான். முடிவுரையாக சாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமானது. எல்லாரும் திரு அஷ்டாட்சரத்துக்கு தியான ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகவான் வீட்டிலிருந்து இருக்கோம், அதாவது உக்காண்ட திருக்கோளம், திருப்பார்க்கடல கிடந்த திருக்கோளம், திருவேங்கடமலையில நின்ற திருக்கோளம் அப்படின்னு சொல்லுவான். வீட்டிலிருந்து திருக்கோலத்தில் பெருமாள் இப்படி இருக்காருன்னு இந்த ஸ்லோகம் அழகா சொல்றது. சவ்யம் பாதம் பிரசாரிய வலது திருவடியை நீட்டி வச்சிருக்கான், ஆதி சேஷன்ல உட்காந்துருக்கான், அந்த வலது திருவடி நீட்டி கீழே இருக்கு. சீத துரிதஹுரம் தட்சிணம் குஞ்சயித்வா, சவ்யம்னா இடது, இடது காலம் நீட்டி வச்சிருக்கான், தட்சிணம்னா வலது, அதை குஞ்சயித்வா அப்படின்னா அதை மடக்கி வச்சிருக்கான். ஜானுன்யா காய சவ்யே தரம், வலது கைய அந்த ஜானுடைய முழங்கால் மேல இப்படி வச்சிருக்கான். கோயில்கள்ல பரமபுதநாதன் திருக்கோலத்துல செய்யலாம் அதெல்லாம். இத்தர புஜம் நாகபோகே நிதாய, வேதோட கையை ஆதிசேஷன் மேல வச்சிருக்கான். பஸ்தாத் பாகுத்யேன பிரதிபட சமனே தாரையன் சங்க சக்கரை, பின்னாடி ரெண்டு கைகள் சங்க சக்கரம் தரிச்சிருக்கான். இப்படிப்பட்ட வைகுண்டநாதன் எனக்கு மங்களங்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஸ்லோகம் இது. ஜனயத்து ஜெகதாம், எனக்கு மட்டும் இல்லை ஜெகத்துல எல்லாருக்குமே மங்களங்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார் இந்த ஸ்லோகத்துல. விதித்த நிகழ்ச்சியும் நான் வெங்கடேசேன தத்தது பகு சமய சமக்ஷம் பத்த ஜெய்திரத்வதேன பிரதிபதம் அவதானம் புஷ்யதாம் சாத்விகானாம் பரிஷதி விஹிதே எம் பஞ்சகாலஸ்ய ரக்ஷா. அந்த விதித்த நிஜவசியம்னா வேதாந்தங்களெல்லாம் நன்னா அறிந்த வேங்கடேசன் என்கிற ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த கிரந்தத்தை இப்ப சாதிச்சிருக்க. இதுல பிரதிபதம் ஒரு ஒரு பதத்திலையும் அவதானத்தோடு கூட அதை பார்த்துங்கிறத அனுஷ்டானம் பண்ற சாத்விகர்கள் இருக்காது. அவளுக்காக இந்த பஞ்சகால ரக்ஷா ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷா அப்படிங்கிற இந்த கிரந்தமானது பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்ற. தெத்தம் சாஸ்திரம் அலேபக பிரபுதி சிந்தேன தஸ்யாகதம் பிரத்விஷ்டம் ஜகதேக சக்ஷுஷிவா தீபைஹி ததஸ்தஸ்ய கிம் துக்தம் பித்தஹதைர் ஜுகுச்சிதமதஹ தஸ்யாபி கிம் துர்ஜனைஹி தெத்தம் சேதபி மத்கிருதம் ஸ்ருசிரம் தேசிகை தேசியம் பண்ண இந்த கிரந்தம் இருக்க சுருச்சீரம் ரொம்ப ருச்சிகரமானது, நல்ல ருச்சியா இருக்கு. எப்போ யாராவது விடுவாளா? எல்லாம் வேண்டாம் தேசியம் சொன்னதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு தர்மத்தை எல்லாம் யாராவது விட்டான்னு வச்சுக்கோங்க. அதனால நஷ்டம் அவனுக்கு தானே தவிர இந்த தர்மத்துக்கோ இல்ல இதை பண்ண தேசியத்துக்கோ கிடையாது. தெக்கம் சாஸ்திரம் அலையப்பக பிரபுத்தி தீகி கிந்தேன சாகதம், சில பேர் சாஸ்திரத்தையே விட்டுட்டா. அலையப்பக மதத்தை சேர்ந்தவர்கள் எதுவுமே ஒட்டாதுன்னு இருக்கிறவர்கள் ஜாதி கிடையாது, நித்தகர்மான ஸ்தானம் கிடையாது அப்படின்னு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சாஸ்திரமே கிடையாது அப்படின்னு நினைச்சான். அதனால சாஸ்திரத்துக்கு ஏதாவது குறவு வந்துதான், ஒரு குறவும் கிடையாது. அப்படி சொன்னபடினால சாஸ்திரத்துக்கு ஏதாவது குறவா? ஒண்ணும் கிடையாது. பிரதிஷ்டம் ஜகதேக சக்ஷுதிவா பீதைஹி, சூரியனை பார்த்தா ஆண்டையும் முதலான பட்சிகளுக்கு ஆகாது. சூரியன் கண்ணப்பட வெயில் வந்து அதெல்லாம் உயிரிடும். சதஸ்தசிங்க அதனால அந்த சூரியனுக்கு என்ன குறவு? சூரியனுக்கு ஜெகதேக சக்ஷுஷ்ணு பேர், லோகத்துக்கெல்லாம் கண்ணா இருக்கிறவன் சூரியன். அந்த கண் லோகத்துக்கெல்லாம் கண்ணா இருக்கக்கூடிய அந்த சூரியனை கண்டால் சில பக்ஷிகளுக்கு பிடிக்கல அப்படின்னா அதனால சூரியனுக்கு எந்த தோஷம் கிடையாது அப்படின்னார். பாஞ்சராத்திரில தேசியம் சொன்ன நித்தகர்மானுஷ்டான விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்காமல் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி இந்த பாஞ்சராத்திர ரட்சையை உபேட்சிச்சான்னா, இதை விட்டான்னா இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. இந்த கிரந்தத்துக்கும் கிடையாது, இந்த கிரந்தத்தை பண்ண சுவாமி தேசியனுக்கும் எந்த குறவும் கிடையாது. இந்த உத்தரம்னா உத்தரவுக்குதான் குறவே தவிர இவனுக்கு குறவு இல்லாது அப்படிங்கறதா இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறேன். தன்னுடைய கிரந்தத்தை பத்தி சொல்லிச்சு கிம் தேசி கை தேஜதே, நான் செய்த இந்த கிரந்தத்தை துர்ஜனங்கள் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. கிம் தேன அதனால என்னப்போ கிம் தேசிக்கை ஹீ தேஜதே, மகான்கள்ல இந்த விடுமாதான் அந்த புத்தகத்தை ஒரு நாளும் விடமாட்டான். இதில் சொன்ன அபூர்வமான அர்த்தங்களை எல்லாம் அவன் ஏற்றுத்தான். அதனால யாராவது சில பேர் இதை விட்டுறான், அதனால இதுல ஒன்றும் தோஷம் கிடையாது. அதனால இதை வச்சுட்டு நம்ம வந்து இதை செய்யாம போட்டுலாமோ, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதோ அப்படின்லாம் யாரும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் செய்யணுங்கிறதுக்காக தான் சுவாமி தேசியம் பரம கருணையாலே இந்த கிரந்தத்தை அருளை செய்திருக்கார் அப்படிங்கிறது இதில் தெரியும். இப்படி ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா மூணு அதிகாரத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம இருக்கும் பார்த்தோம். ரொம்ப நாளாக இந்த ரக்ஷா கிரந்தங்கள் நடந்துட்டு, நிக்ஷேப ரக்ஷா, சச்சரித்த ரக்ஷா, ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷா, ரகசிய ரக்ஷா விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் அடுத்த காலக்ஷேபத்திலிருந்து அடுத்த விஷயம் ஸ்ரீ சங்கல்ப சூரியதேவ நாடகத்திலிருந்து சில திருநாமங்கள் வரப்போகுது. அற்புதமான நாடகம், அதையெல்லாம் நாம் பின்னாடி பார்க்கலாம். கவிதாச்சிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.